கரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்திட நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க, நீ ஒரு வள்ளி சரவே, நீ இலை சிந்தும் மரவே, என் புது வெள்ளி குடவே, உன்னை தேடும் கண்கள் கே, நீ தந்த சிலையா, பெண் நுரை பொங்கும் மலையா, மண் பதன் பின்னும் வலையா, உன்னை தேடும் கண்கள். என் கவிதை தாடும் நிறையுதே, கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி வழியுதே, மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே, மறுபடி மறுபடி உன் முகமே என்னை சூழ, தாமரை போகும் மறுநாள் வருமா, என்றே இரவில் இதயம் சாகும், பேசும் போதே இன்னும் ஏதோ தேடும், கையின் ரேகை போலே கள்ளத்தனம் ஓடும், நிறையில்லா பாலையிலே நின்று பெய்யும் மழை மழை, உள்ளுக்குள்ளே ஒற்று கொட்டி தொடர்ந்திடும் பிழை, கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடுக்குதே, இரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புதே, எழுந்து